முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. துள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளிகளை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என்னேலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என்னேலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே.